ஸ்ரீமதே வராஹ மகாதேசிகாய நமஹ. ஸ்ருத்யந்தலக்ஷ்மணமுனீந்திரதயாவலம்பம் தத்பாதலப்தநிகமாந்த விசுத்தபோதம் ஆத்ரேய கோத்ர விமலாப்திஜ தேசிகேந்தும் ஸ்ரீராஜகோபமணகம் குருமாஸ்ரயாமஹ. வேதாந்தலக்ஷ்மணமுனீந்திரகிருபாத்தபோதம் தத்பாதயுக்மசரசீருஹபிருங்கராஜம் த்ரையந்தயுக்மகிருதபூரிபரிஸ்ரமந்தம் ஸ்ரீரங்கலக்ஷ்மணமுனிம் சரணம் ப்ரபத்யே. ஸ்ரீமத்வேதாந்தராமானுஜமுனிகருணாலப்தவேதாந்தயுக்மம் ஸ்ரீமத் ஸ்ரீவாசயோகீஸ்வரகுருபதயோரர்ப்பிதஸ்வாத்மபாரம் ஸ்ரீமத் ஸ்ரீரங்கநாதாஹ்வயமுனிகிருபயாப்ராப்தமோக்ஷாஶ்ரமம் தம் ஸ்ரீமத்வேதாந்தராமானுஜமுனிமபரம் சம்சயே தேசிகேந்திரம் ஸ்ரீமான் வேங்கடநாதார்யஃ கவிதார்க்கிககேசரீ வேதாந்தாச்சார்யவர்யோ மே சந்நிதத்நாம் சதா ஹிருதி வந்தே தம் யமினாம் துரந்தரமஹம் ஆனந்தகாரத்ருஹா பந்தானம் பரிபந்தினாம் நிஜதுஷாருந்தானமிந்தானயா தத்தம் யேன தயாசுதாம்புனிதினா பீத்வா விஷுத்தம் பயஹ. காலேண கரிஷைல கிருஷ்ணஜலதஹ காங்க்ஷாதிகம் வர்ஷதி திஷந்து மே தேவ சதா த்வதீயாஹ தயாதரங்காணுசராஹ கடாக்ஷாஹ ஸ்ரோத்ரேஷு பும்சாம் அமிர்தம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஸ்ருத காமதேனும். ஸ்ரீவத்சின்னமிஸ்ரேபியோ நம உக்திமதீமஹே இதுக்தயஸ்த்ரயீ கண்டே யாந்தி மங்களசூத்ரதாம். இன்னைக்கு தை ஹஸ்தம் ஸ்ரீ கூரத்தாழ்வானுடைய அவதார சுதினம். இந்த திருநக்ஷத்திர மகோத்சவ சமயத்திலே நாம் இப்போ யதாசமயம் ஸ்ரீ கூரத்தாழ்வானுடைய சரித்திரத்தை அனுபவிப்போம். கூரத்தாழ்வான் ஸ்ரீபாஷ்யக்காரரோட எட்டு வருஷம் வயதில் மூத்தவர். ஸ்ரீபாஷ்யக்காரர் அவதாரத்துக்கு 8 வருஷத்துக்கு முன்னாடி காஞ்சிபுரம் பக்கத்தில் இருக்கிறதான ஸ்ரீகூரம்ன்றதான திவ்ய க்ஷேத்திரத்திலேயே சுவாமியினுடைய அவதாரம். இவருடைய சரித்திரம்னு பார்த்தா பல இடங்களில் பல பிரகாரங்களில் சொல்லப்பட்டிருக்கு. குரு பரம்பரா புஸ்தகங்களில் விஸ்தாரமாக இருக்கு. அதை தவிர திவ்ய பிரபந்த வியாக்கியானங்களில் அங்கங்கே ஐதிஹியங்களில் கூரத்தாழ்வானுடைய சரித்திரங்கள் பலவாறாக சொல்லப்பட்டிருக்கு. திருவாய்மொழியில் அநேக இடங்கள், திருவாய்மொழி தவிர்த்தும் பெரிய திருமொழியில் நந்தா விளக்கியாளர் தற்கரியா என்ற பாசுர வியாக்கியானத்தில் இவருடைய சரித்திரம் இருக்கு. அதுக்கப்புறம் திருமாலையில் புலையரமாகி நின்ற புத்தோடு சமணம் எல்லாம்ன்ற பாசுரத்தில், திருவிருத்தத்தில் அருளார் திருச்சக்கரத்தால் அகல் விசும்பம் நிலனும் பாசனம் ஈனச் சொல்லாயினுமாகன்ற பாசனம், இந்த மாதிரி பல இடங்களில் கூரத்தாழ்வான் சம்பந்தப்பட்டதான ஐதிஹியங்கள்லாம் இருக்கு. எல்லாத்தையும் ஒரு சேர ஒரே சமயத்தில் அனுபவிக்க முடியுமான்னா கண்டிப்பாக முடியாது. ஆனால் நாம் இப்போ ஸ்ரீ கூரத்தாழ்வானுடைய சரித்திரங்களில் சிலவற்றை அனுபவிப்போம். கூரத்தாழ்வானை பற்றி சொல்லணும்னா ஒரு விஷயம் பிரதானமாக சொல்லணும். என்ன சொன்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா சிஷ்ய குணப்பூர்த்தி. கூரத்தாழ்வான் மாதிரி சிஷ்யபாவத்தோட இன்னொருத்தரை பார்க்கறதுன்றது ரொம்ப துர்லபம். நம்ம ஆச்சாரிய கோஷ்டியில் அக்ரேசராளா இருக்கிறவாள் தான் சொல்லுங்க அப்படின்னா எல்லாரும் என்ன சொல்லுவோம், நம்ம ஆழ்வார் நாசமுனிகள் ஆளவந்தார் ஸ்ரீபாஷ்யகாரர் சுவாமி தேசிகன் இப்படின்னு ஆச்சாரிய கோஷ்டியில் பிரதானமானவாள் யாருன்னு கேட்டால் இவாளுடைய திருநாமங்களை தான் சொல்லுவோம். சரி, சிஷ்ய கோஷ்டியில் சிஷ்ய குணபூர்த்தியுடைய அக்ரேசராள் அப்படின்னு யார் யாருன்னு கேட்டால் இவர் இல்லாமல் அந்த கோஷ்டி நிறைவு பெறாது. மதுரகவிகள், கூரத்தாழ்வான், திருமிகை ஆழ்வார் இவெல்லாம் தான் இந்த லிஸ்டில் முதல்ல இருப்பா. அப்பேற்பட்டதான சிஷ்ய குண பூர்த்தியுடையவர் ஸ்ரீ கூரத்தாழ்வான். இவருடைய சிஷ்யகுண பூர்த்தின்றது அவருடைய சரித்திரத்தில் அங்கங்க தெரிஞ்சுட்டே வரும். அவருடைய சரித்திரத்தில் எங்கெல்லாம் இது தெரியறதுன்றதை நாம் இப்போ சற்றே அனுபவிப்போம். அதை சுவாமி தேசிகன் காட்டின வழியில் அனுபவிப்போம். நமக்கு எல்லாத்துக்குமே சுவாமி தேசிகனுடைய கிரந்தங்கள் தான் கைவிளக்கு. எந்த விஷயமா இருந்தாலும் சுவாமி தேசிகனுடைய திருஷ்டியோட பார்த்தோம்னால் கண்டிப்பாக அதில் தப்பு வராது. ஆனால் சுவாமி தேசிகனுடைய திருஷ்டியிலே ஸ்ரீ கூரத்தாழ்வானுடைய சிஷ்யகுண பூர்த்தியை அனுபவிப்போம். சிஷ்யனுக்கு தேவையான குணங்கள், சிஷ்யன் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னன்றத சுவாமி தேசியன் காண்பிச்சு கொடுக்கிறார். சிஷ்ய கிருத்தியம்ன்றதான அதிகாரம் ரகசியத்ரே சாரத்தில். அதுல என்ன சொல்றார், அசிதில குருபக்தி தத் பிரசம்சாதி சீலஹ பிரச்சுர பகுமதே தத்வஸ்து வாஸ்வாதிகே பி குணவதி விநியோக்தும் கோபயன் சம்பிரதாயம் கிருதவித் அனகவருத்தி கிம்னவிந்தேன் நிதானம். இங்க ஆறு விஷயங்களை சொல்றார், ஆறு விஷயங்களை சாதிக்கிறார். என்னென்ன ஒரு சிஷ்யன் பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் என்ன, சிஷ்யன் ஆச்சாரியனுக்கு எவ்வளவு முயன்றாலும் பிரத்யோபகாரம் பண்ண முடியாது. அததான் ஏற்றிமன தொழில் ஞான விளக்க இருநனைத்தும் மாற்றினவர்க்கு ஒரு கைமாறு மாயனும் காணகில்லான். சர்வஜ்ஞனான பெருமாளுக்கே தெரியாது ஆச்சாரியனுக்கு பிரத்யுபகாரம் பண்ணணும் அப்படின்னா, பெருமாளுக்கே அந்த விஷயம் தெரியாது. திருக்கச்சே சிஷ்யாளுக்கு எதுவும் முடியாதுதான். ஆனா எத்கிஞ்சது சிஷ்யன் கண்டிப்பா பண்ணணும், இதெல்லாம் கண்டிப்பா இருக்கணும், சிஷ்யன் பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆறு விஷயத்த சொல்றார். சொல்லிட்டு கிம்னவிந்தே நிதானம், இந்த சிஷ்யகுணம், இந்த சிஷ்யகுணங்கள்லாம் இருந்தால் அந்த சிஷ்யனுக்கு எதுதான் கொடுக்க, எதுதான் கிடைக்காது, எந்த க்ஷேமம் தான் கிடைக்காது, பெருமாள் எந்த க்ஷேமத்தை தான் அவனுக்கு அனுகிரகம் பண்ண மாட்டார் அப்படிங்கிறார். என்னென்ன ஆறு குணங்கள் அப்படின்னா, அசிதில குருபக்தி, அச்சஞ்சலமான குருபக்தி, அதுக்கப்புறம் தத் பிரசம்சாதி சீலக, எப்பயும் ஆச்சாரியனுடைய பெருமைகளை பேசிட்டு இருக்கணும், நமக்காகவும் சுவார்த்தமாகவும் மனசந்தானம் பண்ணிட்டு இருக்கணும், மற்ற வாழ்க்கையும் அப்பப்போ எடுத்து சொல்லணும். அப்புறம் பிரச்சுர பகுமதி தத் வஸ்து வாஸ்துவாதிகேபி, பிரச்சுர பகுமதி கௌரவ புத்தி, பகுமதினா கௌரவ புத்தின்னு அர்த்தம், கௌரவ புத்தி. ஆச்சாரியன் இடத்துல மட்டும் இல்ல, ஆச்சாரியனுடைய சம்பந்தம் பெற்ற அனைத்து வஸ்துக்கள் இடத்திலும், ஆச்சாரியன் இருக்கிற இடம், ஆச்சாரியனுக்கு சொந்தமான வஸ்துக்கள் எல்லாத்திலையும் கௌரவ புத்தி. இது மூணாவது. நாலாவது குணவதி விநியோகத்தும் கோபயன் சம்பிரதாயம், ஆச்சாரியன் நமக்கு பல ரகசியார்த்தங்கள்லாம் சொல்லிக் கொடுத்துருப்பார் இல்லையா, காலக்ஷேபங்கள்ல பல விஷயங்களை சாதிச்சிருப்பார். அந்த காலக்ஷேப விஷயங்கள் எல்லாம் குணவதி விநியோகத்தும் கோபயன் நல்லா பாதுகாத்துண்டு வரணும், பாதுகாத்துன்னு வந்துட்டு குணவானா இருக்கிற பாத்திரத்துல நல்ல குணபூர்த்தியுடைய சிஷ்யன் கிடைக்கச்சே சொல்லிக் கொடுக்கணும். ஆச்சாரியன் சொல்லிக் கொடுத்த விஷயங்கள் எல்லாம் அப்படியே இறைச்சிடக்கூடாது. குணவதி விநியோகத்தும் கோபயன் சம்பிரதாயம், அந்த சத்பாத்திரம் கிடைக்கிற வரைக்கும் அதை நல்லா பாதுகாத்துண்டு வரணும். இது நாலாவது. அஞ்சாவது கிருதவித்து, நம்முடைய ஆச்சாரியன் நமக்கு என்ன பண்ணன்றத அடிக்கடி அந்த அனுசந்தானம் பண்ணிட்டு இருக்கணும், கிருதஜதா அனுசந்தானம்னு பேர். தமிழ்ல சொல்லணும்னா செய் நன்றி, ஆச்சாரியன் நமக்கு என்னெல்லாம் க்ஷேமத்தை பண்ணி கொடுத்துருக்கன்றத அடிக்கடி நினைச்சு பார்க்கணும். அடுத்தது அனக விருத்தி, குற்றமில்லாத விருத்தி, அனகம்னா குற்றமில்மைன்னு அர்த்தம், குற்றமில்லாத விருத்தி. நம்மளுடைய நடத்தையை பார்த்து மத்தவா ஆச்சாரியன் இவனுக்கு சரியா சொல்லிக் கொடுக்கல போல இருக்கு, அதனால்தான் இவன் இப்படி துஷ்டனா இருக்கான் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது. அனக விருத்தி, நம்முடைய விருத்தி குற்றம் இல்லாம இருக்கணும். பெருமாள் சொல்லிருக்கிறத விதிச்சிருக்கிறதான ஆக்ஞா கைங்கரியங்கள் அனுஜ்ஞா கைங்கரியங்கள் எல்லாத்தையும் குற்றம் இல்லாம பண்ணிட்டு இருக்கணும், அதுதான் அனக விருத்தின்னு பேரு. இந்த ஆறு குணங்களையும் இந்த ஆறு குணங்களும் எவனிடத்தில் இருக்கிறதோ அவனுக்கு எதுதான் கிடைக்காது, கிண்ண விந்தே நிதானம், எந்த க்ஷேமம் தான் கிடைக்காது அப்படின்னார் சுவாமி தேசிகன். இந்த ஆறு குணங்களையும் சுவாமி கூறத்தாழ்வான் கிட்ட எப்படி சார்த்தமாச்சுன்றதை இன்னைக்கு அனுபவிப்போம். முதல்ல அசிதில குருபக்தி, அசஞ்சலமான குருபக்தி. கூறத்தாழ்வானுடைய சரித்திரத்துல இது எல்லாருக்கும் தெரிஞ்ச சரித்திரம். கங்கை கொண்ட சோழபுரம்ன்ற ஊர்ல கிருமிகண்ட சோழன் இருந்தான், அவனுக்கு பின்னால கிருமிகண்ட சோழன் பேரு. அவனுக்கு உறையூர் சோழன் புஸ்தகத்துலலாம் எழுதுறா. அந்த சோழராஜா ரொம்ப சிவபக்தன், ஆக்ரகமான சைவன். அவன் என்ன பண்ணா, எல்லார்கிட்டத்தையும் ஊர்ல இருக்கிற எல்லார்கிட்டையும் சிவன்தான் பரதத்துவம், சிவன்தான் பரதத்துவம்னு எழுதி எழுதி கையெழுத்து வாங்கிட்டே வந்தான். அவனுடைய அமைச்சரவையில நாலூரான்னு ஒருத்தன், அவன் ஒரு மினிஸ்டர். அவன்கிட்ட எடுத்துன்னு வந்து இவன் காமிச்சான், இந்த சோழராஜா வந்து காமிச்சான், பார்த்தீங்களா நான் எல்லார்கிட்டையும் எல்லா வைஷ்ணவாகிட்டையும் சிவனை விட பரதத்துவம் கிடையாது, சிவன்தான் பரதத்துவம், சிவன்தான் பரதத்துவம்னு கையெழுத்து வாங்கிட்டு வரேன் அப்படின்னா. அப்ப அவன் ஆளுரா சொன்னான், இவளுக்கெல்லாம் இந்த கோஷ்டிக்கே தலைவர் சீபாஷிகாரர் இருக்கார், அவர் சொன்னாலே ஒழிய நீ நினைக்கிறது ஒன்றும் நடந்துராது. இவாக்கிட்டெல்லாம் கையெழுத்து வாங்கி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, நீ சீபாஷிகாரர்கிட்ட போய் சிவனை விட பெரிய பரதத்துவம் இல்லைன்னு கையெழுத்து வாங்கிட்டு வந்தீங்கன்னா அப்பதான் நீ சொல்றது உண்மைன்னு நான் ஏற்றுப்பேன், இல்லைன்னா நீ உன்னுடைய பிரயாசம்லாம் வியர்த்தம்தான் அப்படின்னுட்டான். உடனே பார்த்தான் ஆளமிச்சான், என் சீபாஷிகாரர் ஸ்ரீரங்கத்திலேருந்து கூட்டின்னு வரணும் அப்படின்னு ஆளமிச்சான். ஆளமிச்சா அந்த ஆட்கள்லாம் வந்துட்டா இங்கே தெரிஞ்சு போயிடுது, கூரத்தாழ்வான் முதலான சிஷ்யாளுக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சு, இது ஸ்ரீபாஷிகாரர் அங்கே போனார்னா கண்டிப்பாக அவருக்கு பிராணாபத்து ஏற்பட்டும், ஆனால் நாம் எப்படியாவது ஸ்ரீபாஷிகாரரை காப்பாற்றணும் அப்படின்னு அவெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிகிட்டு இருந்தா. அப்போ கூரத்தாழ்வான் தான் ஒரு ஐடியாவை பண்ணார், அவரே என்ன கூரத்தாழ்வானே ஸ்ரீபாஷ்யக்காரர் மாதிரி காஷாயத்தை உடுத்திண்டார், கையில் திருதண்டத்தை எடுத்துட்டார், கூட பெரிய நம்பிக்கை கூட்டுண்டு நான் தான் ஸ்ரீபாஷ்யக்காரர்னு அந்த வந்த ராஜசேவையாளோட கிளம்பி போயிட்டார். கிளம்பி போனால் அவங்க சபைக்கு போனார் ரெண்டு பேரும், பெரிய நம்பிகளும் கூரத்தாழ்வானும் அந்த ராஜானுடைய சபைக்கு போனான். அங்கே அவன் ராஜா வந்து எழுதி கொடுத்தான், சிவாத் பரதரம் நாஸ்தி அப்படின்னு எழுதி கொடுத்தான், இதில் கீழே கையெழுத்து போடும், சிவனுடைய சிவனை விட பரதத்துவம் எதுவும் கிடையாது அப்படின்னு. கூரத்தாழ்வான் என்ன பண்ணார், அதை வாங்கிண்டு துரோணமஸ்தி ததப்பரம் அப்படின்னு எழுதி கொடுத்தார். சிவாத் பரத்ரம் நாஸ்தினா அவன் என்ன அர்த்தத்தில் சொல்ல கேட்டான்னா, சிவனை விட பரமசிவனை விட பெருந்தெய்வம் எதுவும் கிடையாதுன்ற அர்த்தத்தில் அவன் கேட்டான். நான் சிவன்ற சப்தத்துக்கு குருணின்னு ஒரு அர்த்தம், குருணின்றது நெல் அளக்கிறதுக்குன்ற சின்ன பாத்திரங்கள், நம்ம இப்போ அரைப்படி காப்படி படின்லாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பரிமாணத்தை உடைய பாத்திரம் சின்னதாக வட்டில் மாதிரி இருக்கும், அதுக்கு குருணின்னு பேர். அதுக்கப்புறம் கூரத்தாழ்வான் எனக்கு என்ன பதில் என்ன எழுதினார், துரோணமஸ்தி ததப்பரம், சிவா பரத்தரம் நாஸ்தின்னா குருணியை விட பெரிய பாத்திரம் எதுவும் கிடையாது அப்படின்னு அர்த்தத்தில் வர மாதிரி இவர் என்ன இருந்தார், துரோணமஸ்தி ததப்பரம், துரோணம்னா மதக்கு, குருணின்றதை விட கொஞ்சம் பெரிய பாத்திரம், குருணின்றது சின்னதாக இருக்கும், குருணியை விட கொஞ்சம் சைஸில் பெருசு, அதுக்கு துரோணம்னு பேர். அதான் துரோணம் தான் இருக்கே, சிவன்றதான குருணியை விட இந்த துரோணம் தான் பெருசாக இருக்கே அப்படின்னு ஒரு திமிரோடு எழுதி கொடுத்தார் துரோணமஸ்தி ததப்பரம் அப்படின்னு. அவனுக்கு ரொம்ப ராஜாவுக்கு மகா கோபம் வந்துடுத்து, இவன் ரெண்டு பேருக்கும் கண்ணை பிடுங்கணும் அப்படின்ட்டு அந்த நாலுரான் வந்து பெரிய நம்பிகளுக்கும் குரத்தாழ்வானுக்கும் கண்ணை பிடுங்கி விட்டான். அதில் சொல்லச்சே குரத்தாழ்வான் தானே பிடுங்கின்றதா புஸ்தகங்களில் சொல்கிறான், தன்னுடைய எழுத்தாணியை வச்சுட்டு தானே தன்னுடைய நேத்திரத்தில் குத்தின்ட்டேறான். உன்னை பார்த்த இந்த நேத்திரம், உன்னை மாதிரி ஒரு வைஷ்ணவ துவேஷியை பார்த்த இந்த கண்களானது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவரே எழுத்தாணியால் பிடுங்கி எறிஞ்சதா குருபரம்பரா புஸ்தகங்களில் இருக்கு இது. அப்புறம் அதுக்கப்புறம் இப்போ ரெண்டு பேரும் கிளம்பி வந்துட்டா, வர வழியிலேயே பெரிய நம்பி திருநாடு அலங்கரிச்சிட்டார், இந்த சரித்திரங்கள்லாம் இருக்கு. இதில் எவ்வளவு தூரம் குரு பக்தி இருந்தா, ஆச்சாரிய பக்தி எவ்வளவு தூரம் இருந்தா, ஆச்சாரியனுக்கு வந்த பிராணாபத்தை தன் தலைமையில் போட்டுக்கிற அளவுக்கு சுவாமி கூரத்தாழ்வானுக்கு ஆச்சாரிய பக்தி. எல்லாருக்கும் தான் ஆச்சாரிய பக்தி இருக்கும், ஆனால் பிராணாபத்துன்னு வந்துடுத்துனா ஐயோ நமக்கு இது இந்த இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாரும் ஒதுங்குவோம். அப்படி இல்லாமல் ஆச்சாரியனுக்கு வந்த பிராணாபத்தை தன் தலைமையில ஏறிட்டுண்டு ஒரு பயம் இல்லாமல் இங்கேருந்து அந்த ராஜ்யசபைக்கு போயிட்டு வந்தார் இல்லையா, அதுல சுவாமியினுடைய அசஞ்சலமான குரு பக்தி தெரியறது. அடுத்தது ரெண்டாவது, தத் பிரசம்சாதி ஷீலகா அப்படின்னார், ஆச்சாரியனை எப்பொழுதும் எல்லா இடத்திலும் பிரசம்ச பண்ணிருக்கணும். இது குலத்தாழ்வான் பல இடங்கள்ல பண்ணியிருக்கார். நம்ம திவ்ய பிரபந்த ஆரம்பத்தில் யோனித்யம் அச்சுத பதாம் புஜ யுக்ம ருக்ம வியாமோதஸ்ததிதராணி திருநாயமேனே அஸ்மத் குரோத் பகவதோஸ்தி தைக சிந்தோஹோ ராமானுஜஸ்தி சரணோ சரணம் பிரபத்தியன்னு சொல்கிறோமே, அது குரத்தாழ்வான ஒழிய ஸ்லோகம்தான். அதே மாதிரி வரதராஜஸ்தவத்தில் ராமானுஜாங்கிரி சரணோஸ்மி குலப்பிரதீப ஸ்வாசீத் ச யாமுனமுனே சச்ச நாத வம்ச வம்சப்பராங்குஷமுனே சச்சசோபி தேவ்யா தாசஸ்தவேதி வரதாஸ்மி தவேக்ஷணீயா அவஸ்தவே தாசஸ்தவேதி வரதாஸ்மி, தேவபெருமாளே நான் உனக்கு ஆட்பட்டவன், எதனால் உனக்கு ஆட்பட்டவன்னா ராமானுஜாங்கிற சரணோஸ்மி. இந்த ராமானுஜன் ஸ்ரீபாஷ்யக்காரன்றத ஆச்சாரியன் அடைஞ்சதுனால நான் தவாஸ்மி, நான் உனக்கானவன். ஸ்ரீபாஷ்யக்காரருக்கு யாரிடம் பக்தி அப்படின்னா ஆளவந்தாரிடம் பக்தி. ஆளவந்தாருக்கு யாரிடம் பக்தி? அவருடைய பாட்டனாரான நாதமுனிகள் கிட்ட பக்தி. நாதமுனிகளுக்கு நம்மாழ்வார் கிட்ட பக்தி. நம்மாழ்வாருக்கு எம்பெருமானிடம் பக்தி. இப்படியாக கிரமேண இந்த ஆச்சாரிய பரம்பரையை முன்னிட்டு அதிலும் பிரதானமா யார சொல்றார், தனக்கு யாரால எம்பெருமான் கிடைச்சார் அப்படின்னா ராமானுஜாங்கிற சரணோஸ்மி, எம்பெருமானாரை அடைந்ததனால எனக்கு எம்பெருமான் கிடைச்சான், ராமானுஜரே சரணமாக பற்றினதுனால எனக்கு எம்பெருமான் பிராப்தமானான் அப்படின்றார். நிறைய இடங்கள் சுந்தரபாகஸ்தவம் ஆரம்பத்திலேயே ஸ்ரீமந்தௌ ஹரிச்சரணோ சமாஸ்ரிதோகம் ஸ்ரீராமாவரஜ முனீந்திர லப்தபோதஹ நிர்பீகஸ்ததைஹ சுந்தரோ ருபாகும் தோஷ்யே தச்சரணாவிலோக நாபிலாஷி அப்படின்னர். நிர்பீகா, எனக்கு பயமே கிடையாது. ஸ்ரீபாஷ்யக்காரர் அடையறதுக்கு முன்னாடி எனக்கு என்ன கத்தின்னு ரொம்ப பயம் பயந்துட்டு இருந்தேன், ஸ்ரீபாஷ்யக்காரரை சரணமாக அடைந்தேன், அதுக்கப்புறம் எனக்கு எதுவும் பயமே இல்லை அப்படின்னர் சுந்தரபாகஸ்தவத்தில். மாதிரி பல இடங்களில் ஸ்ரீபாஷ்யக்காரரை பற்றி அனுசந்தானம் பண்ணிட்டு வரார் குரத்தாழ்வான். அதனால தத் பிரசம்சாதி ஷீலகான்றது சார்த்தமாச்சு. அதுக்கப்புறம் மூணாவது, பிரச்சுர பகுமதி தத் வஸ்து வாஸ்வாதி கேபி. அவருடைய வஸ்துக்களிலும் ஸ்ரீபாஷ்யக்காரருக்கு சொந்தமான வஸ்துக்களிலும் அவருடைய அவரை சேர்ந்ததான ஸ்ரீகிராமத்திலையும் கௌரவ புத்தியோட இருக்கணும். குரத்தாழ்வானுடைய சரித்திரத்தில் இந்த நால்வரான் சரித்திரம் பார்த்தோம் இல்லையா, அதுக்கப்புறம் குரத்தாழ்வான் ஸ்ரீரங்கத்துக்கு ஏழினர். அதுக்குள்ள ஸ்ரீபாஷ்யக்காரர் அந்த ஊர் விட்டு போயிட்டார். ஸ்ரீபாஷ்யக்காரர் ஸ்ரீரங்கத்திலேருந்து கிளம்பி மேல் தேசங்களுக்கு நோக்கி போயிட்டார். அப்போ திருப்பி வந்தார். வந்து சரி ஸ்ரீரங்கம் ரங்கநாதன மங்களாசாசனம் பண்ணலான்னு கோவில் ஏழினர் குரத்தாழ்வான். ஆனால் அங்கே அதுக்குள்ளே இந்த ராஜா இருந்தானே, இந்த கிருமிகண்ட சோழன், குறையூர் சோழன்னு சொன்னோமே, அவன் என்ன பண்ணா, ராமானுஜருடைய சிஷ்யாலெல்லாம் கோயிலுக்குள்ளேயே விடாத அப்படின்னு ஆர்டர் போட்டுட்டான். ஸ்ரீபாஷ்யக்காரோட சிஷ்யால் யாரும் வந்து பெருமாளை சேவிக்கூடாது. அப்படி அவ சேவிக்கணும்னா நாங்கள் ராமானுஜரின் சிஷ்யர் இல்லை அப்படின்னு கையெழுத்து போட்டாதான் உள்ள விடலாம் அப்படின்னார். அப்படின்னு அந்த ராஜா சாசனம் பண்ணிட்டான். அதாவது இங்கே போனால் இவ இந்த காவலாளிகள்லாம் தடுத்துட்டா குரத்தாழ்வானம். என்ன விஷயம்னா, இந்த மாதிரி நீர் கையெழுத்து போடணும், நான் ஸ்ரீபாஷ்யக்காரோட சிஷ்யர் இல்லை அப்படின்னு கையெழுத்து போடணும் அப்படின்னா, அப்படி கையெழுத்து போட்டு நான் ஸ்ரீபாஷ்யக்காரருக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு தான் நான் பெருமாள் சேவிக்கணும்னா எனக்கு அந்த பெருமாள் சேவையே வேண்டாம்னுட்டார். எனக்கு அந்த அப்பேற்பட்டதான பெருமாள் சேவையே வேண்டாம்னு கிளம்பி போயிட்டார். அதுக்கப்புறம் தான் குரத்தாழ்வான் திருமாலிருஞ்சோலைக்கு எழுந்ததா சொல்லுவான் சரித்திரத்தில். அதுக்கப்புறம் இந்த வைபவத்துக்கு அப்புறம் இங்கிருந்து கிளம்பி ஸ்ரீரங்கத்திலேயும் கிளம்பி திருமாலிருஞ்சோலைக்கு எழுந்ததா சொல்லுவான். இதில் என்ன தெரியறது, ஸ்ரீபாஷ்யக்காரர் சம்பந்தம் இல்லைனால், ஸ்ரீபாஷ்யக்காரருடைய சம்பந்தம் ஒரு இடத்துல இல்லைன்னா எனக்கு அந்த இடத்துல எனக்கும் அந்த இடத்த சேர்த்தியே வேணான்ற அளவுக்கு ஸ்ரீபாஷ்யக்காரர்கிட்ட கௌரவ புத்தி. இப்போ அவருடைய வஸ்துக்கள் ஸ்ரீபாஷ்யக்காரருக்கு சொந்தமான வஸ்துக்கள்ல கௌரவ புத்தினா அதுக்கு ஒரு படி மேலே இது. ஸ்ரீபாஷ்யக்காரருக்கு எங்க சம்பந்தம் இல்லையோ அந்த இடத்துல எனக்கு எந்த ஒரு ஒட்டுதலும் வானான்னு சொல்றது இந்த பிரச்சுர பகுமதி தத் வஸ்து வாஸ்வாதி கேபின்னு சொல்றதை விட ஒரு படி மேல. ஸ்ரீபாஷ்யக்கார சம்பந்தம் இல்லாத இடத்துல எனக்கும் எந்த ஒரு சேர்த்தியும் ஆனான்னு சாதிச்சார் குலத்தாழ்வான். இது மூணாவது. இதுதான் ஆழ்வாரும் சொல்றார், மற்றுமோர் தெய்வம் உளதென்று இருப்பாரோடு உற்றிலேன் உற்றது முன் அடியார் கடிமை. மற்றுமோர் தெய்வம் உளதென்று, எனக்கு உன்னை எவ்வளவு சேவிக்கணும்ன்றதுலாம் எனக்கு தெரியாது, உன்னை எப்படி சேவிக்கணும், உனக்கு என்னென்ன கைங்கரியங்கள் பண்ணணும்ன்றதுலாம் எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு தெரிஞ்சது என்ன, மற்றுமோர் தெய்வம் உள்ளதென்று இருப்பாரோடு உற்றிலேன். வேற ஒரு தெய்வமும் இருக்கு, சிவன் நாராயணனும் ஒரு தெய்வம், சிவன் நாராயணன் மாதிரி பல தெய்வங்கள் இருக்கு அப்படின்னு நினைக்கிறாளே அவா கூட எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லாமல் இருக்கணும், மற்றும் எனக்கு அவ்வளவுதான் தெரியும், எனக்கு அதுவே பெருமாள் இடத்துல கொண்டு போய் சேர்க்கும், அவளோட சம்சர்க்கம் இல்லாமல் இருந்தாலே அதுவே என்ன பெருமாள் இடத்துல போய் சேர்க்கும், மற்றுமோர் தெய்வம் உள்ளதென்று இருப்பாரோடு உற்றிலேன் அப்படின்னார். அதுதான் குரத்தாழ்வான் இங்கேயும் தன்னுடைய சரித்திரத்தில் காமிச்சார். ஸ்ரீபாஷ்யக்காரர் சம்பந்தம் இல்லாத வஸ்துக்கள்ல எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் வேண்டான்னு ரங்கநாதன் நம்ம குலதனம், நம்ம வைஷ்ணவால் அத்தனை பேருக்கும் குலதனம்னு சொல்றதான ஸ்ரீ ரங்கநாதனுடைய சேவை கூட வேண்டாம் அப்படின்னு கிளம்பி போயிட்டார். அதில் பிரச்சுர பகுமதி தத் வஸ்து வாஸ்வாதிகேபின்றது சார்த்தமாச்சு. அதுக்கப்புறம் நாலாவது, குணவதி விநியோக்தும் கோபையன் சம்பிரதாயம். குணவதி, குணமான பாத்திரம், சத்தான பாத்திரம் யார் கிடைக்கிறாளோ அவருக்கு, அவர்கிட்ட அவ தன்னுடைய ஆச்சாரியன்கிட்ட கிரகித்த அர்த்தங்கள் எல்லாம் அவளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். கோபையன் சம்பிரதாயம் அது வரைக்கும் பாதுகாக்கணும். நல்ல சிஷ்யன் கிடைக்கிற வரைக்கும் ஆச்சாரியன் சொல்லிக் கொடுத்த அர்த்தங்கள் எல்லாம், விசேஷ அர்த்தங்கள் எல்லாம் பாதுகாத்துட்டு வரணும். குரத்தாழ்வான், குரத்தாழ்வான் ரொம்ப சுலபர். யார் இடத்துலையும் போயிட்டு எனக்கு நான் எனக்கு இவ்வளவு விஷயம் தெரியும், நான் இந்த விஷயம்லாம் சொல்லுவேன் அப்படின்னு ஒரு நாள்லையும் ஒருத்தர்கிட்ட போய் சாதிச்சவர் கிடையாது. அப்படி இருக்கச்சே நான் சிவாஷிகாரருக்கு இந்த ஸ்ரீரங்கம் கோயிலுடைய நிர்வாகம் தனக்கு வேணும்னு தோணித்து நிறைய பழக்க வழக்கங்கள்லாம் மாற்ற வேண்டி இருந்தது ஸ்ரீரங்கம் கோவிலில். அதுக்காக என்ன பண்ணார் சிவாஷிகார், கூரத்தாழ்வான கூட்டு நீர் என்ன பண்ணும், திருவரங்க தமுதனார்னு இருந்தார் ஸ்ரீரங்கத்தில். திருவரங்க தமுதனார் அவருக்கு பெரிய கோயில் நம்பின்னு திருநாமம், பெரிய கோயில் நம்பி. அவர் தான் பெரிய கோயில் ஸ்ரீரங்கத்தினுடைய நிர்வாகராக இருந்தார் திருவரங்க தமுதனார் தான். பாஷிகார் என்ன பண்ணார், அமுதனார் ஆத்துக்கு தேவர் ஒரு வாட்டி நிமந்திரணத்துக்கு ஏழணும், அவர் கூப்பிடுற மாதிரி சந்தர்ப்ப நீரே ஏற்படுத்திக்கும், அமுதனார் ஆத்துக்கு நிமந்திரணத்துக்கு போயிட்டு ஸ்ரீரங்கம் கோயிலுடைய சாவி எனக்கு வேணும்னு நீர் கேட்கணும், ஸ்ரீரங்கம் கோவிலுடைய சாவி எனக்கு வேணும் அப்படின்னு நீர் கேட்கணும் நிமந்திரணத்தப்போ. அது கேட்ட அப்புறம்தான் நிமந்திரணத்துல சகலம் சம்பூர்ணம் முடிவுல சொல்றோம் இல்லையா, சகலம் சம்பூர்ணம் அப்படின்றத நீ சொல்லணும் அப்படின்னு கூரத்தாழ்வான பாஷிகார் நியமிச்சார். அதே மாதிரி கூரத்தாழ்வான வாத்து நிமந்திரணத்துக்கு போனார், நிமந்திரத்துக்கு போயிட்டு சாவியை வாங்கிட்டு வந்துட்டார். சாவியை வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கிரமேண அமுதனாருக்கும் ஸ்ரீபாஷிகாரத்துல பக்தி ஏற்பட்டு அவர் ஸ்ரீபாஷிகாரத்திட்ட வர்த்திக்கலானார். அப்போ ஸ்ரீபாஷிகாரர் என்ன சொன்னார், குருத்தாழ்வான கூட்டு நீர் தான் இவரை திருத்தி ஆட்கொண்டவர், அதனால நீரே அவனுக்கு இவருக்கு ஆச்சாரியனாக இருக்கணும் அப்படின்னு அமுதனாருக்கு ஆச்சாரியனாக குரத்தாழ்வானை நியமிச்சர். குரத்தாழ்வான் நியமனம் ஸ்ரீபாஷிகாரர்கிட்ட நியமனம் வாங்கிண்டு அமுதனாருக்கு ஆச்சாரியனானார். அமுதனாருக்கு விசேஷமாக எல்லா காலக்ஷேபங்களையும் சாதிச்சார். சர்வவித ஆச்சாரியனா குரத்தாழ்வானா இருந்தார் அமுதனாருக்கு. ஆனால் என்ன குணவதி விநியோகம், சத்தான ஒரு சிஷ்யன் கிடக்கிற வரைக்கும் ஆச்சாரியன் சொல்லிக் கொடுத்த அர்த்தங்கள்லாம் காப்பாத்திட்டு வரணும். குரத்தாழ்வான் அதுக்கும் ஒரு படி அதிகமா, ஆச்சாரியன் யாருக்கு சொல்லணும்னு சொல்றாரோ அவளுக்கு மட்டும்தான் காலக்ஷேபங்கள் சாதிக்கிறது அப்படின்றதான அனுஷ்டானத்தை வச்சிருந்தார். அந்த நியமனத்தின் ஸ்ரீபாஷிகாரர் நியமனத்தின் பேர்ல தான் அமுதனாருக்கும் தான் ஆச்சாரியன் ஆறேன்னு ஒத்துண்டர். குணவதி விநியோக்தும் கோபையன் சம்பிரதாயம். அதே மாதிரி வடுக நம்பிக்கும் அதுக்கப்புறம் ஆச்சாரியன் ஆறுநேர்னு சரித்திரத்தில் இருக்கு. வடுக நம்பின்றவர் நம்முடைய குரு பரம்பரையில் அவரை பற்றியும் கதைகள்லாம் வரும். அந்த வடுக நம்பின்றவர் பாஷிகாருக்கு அத்தியந்த கைங்கரியங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தார். காஷாய கைங்கரியங்கள் முதலான கைங்கரியெல்லாம் பண்ணிட்டு இருந்தார். அந்த வடுக நம்பிக்கு ஆச்சாரியன் கூரத்தாழ்வான் தான் அப்படின்னு குரு பரம்பரையில் இருக்கு. இப்போ இந்த மாதிரி குணவதி விநியோகத்தும் கோபையன் சம்பிரதாயம்ன்றது குரத்தாழ்வார் இடத்துல சார்த்தமாச்சு. அடுத்தது அஞ்சாவது கிருத்தவித்து. கிருத்தவித்துன்னா செய் நன்றி அறிதல். ஸ்ரீபாஷிகாரர் அவருக்கு என்னெல்லாம் உபகாரம் பண்ணார், ஒரு ஆச்சாரியன் தனக்கு என்னெல்லாம் உபகாரம் பண்ணன்றது அடிக்கடி அனுசந்தானம் பண்ணிகிட்டே இருக்கணும். இதுக்கு ரொம்ப ரொம்ப அனுபவபூர்வமாக ஒரு சரித்திரம் இருக்கு. குரத்தாழ்வான் ஒரு சமயம் என்ன பண்ணார், அவன் தன்னுடைய அவதாரம் சமாப்தி அடைய போகிறதுன்னு முடிவு பண்ணிட்டு ரங்கநாதன் இடத்துல போய் அடியான் தேவர் இப்பயே அடியானை திருவடி சேர்த்துக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு வந்துட்டார். ரங்கநாதனும் ஆகட்டும் அப்படின்ட்டார். இந்த குரத்தாழ்வான் அவருடைய திருமாளிகையில் படுத்துட்டு இருக்கார், ரொம்ப நோவு சாத்தின்னு படுத்தின்ட்டு இருக்கார். நோவு சாத்தின்னு படுத்தின்டா அதுக்குள்ளேயும் ஸ்ரீபாஷிகாரருக்கு தகவல் போயிடுச்சு. இந்த மாதிரி குரத்தாழ்வான் பெருமாள் இடத்த விண்ணப்பம் பண்ணிட்டு வந்துட்டார், பெருமாளும் அப்படியே ஆகட்டும்னு சாதிச்சுட்டார், அதனால எப்போ வேணா குரத்தாழ்வான் திருநாள் அலங்கரிச்சிருவார் அப்படின்னு தகவல் வந்துடுத்து ஸ்ரீபாஷிகாரர் அங்கேன்னு கிளம்பி வந்தார். வந்து பார்த்தா என்ன சுவாமி, என்ன எப்படி, என்ன எதுக்கு இந்த காரியம், இப்போ என்ன ஆச்சு, எதுக்கு தேவரையும் அதுக்குள்ளேயும் திருநாள் அலங்கரிக்கணும்னு கேட்டார். அப்போ குரத்தாழ்வான் சாதிச்சார், நான் இங்கே இருந்த வரைக்கும் தேவரிக்கு கைங்கரியம் பண்ணிட்டேன், ஆச்சாரிய கைங்கரியம் இங்கே இருந்த வரைக்கும் பண்ணிட்டேன், இங்கிருந்து தேவர் ஸ்ரீவைகுண்டத்தில் ஏழைச்சே உண்மை எதிர்கொண்டு வரவழைக்கணும் இல்லையா, அந்த ஏற்பாடுகள்லாம் அடியேன் போய் பண்ணணுன்றதுக்காக தான் நான் இங்கே இப்பொழுதே ரங்கநாதன் இடத்துல விண்ணப்பிச்சுண்டு ஸ்ரீவைகுண்டத்துக்கு ஏழுறேன். தேவர் வரச்சே அடியேன் முதல்ல நின்று தேவரை வரவைக்கணும், அதுதான் என்னுடைய அபிலாஷை அப்படின்னார். இந்த இந்த மாதிரி இன்னொருத்தர் சொன்னது கிடையாது. எவ்வளவு ஆச்சாரியன்கிட்ட எவ்வளவு பக்தியும் கிருதஜ்ஞதா அனுசந்தானம் இருந்தால், இதை இங்கேயும் இங்கே இருக்கிற வரைக்கும் தன்னால் முடிஞ்ச எல்லா கைங்கரியத்தையும் பண்ணிட்டு அங்கேயும் போய் ஸ்ரீவைகுண்டத்திலையும் போய் நான் தான் அவரை வரவைக்கணும், ஆச்சாரியின் ஏழைச்சே நாம் தான் அவருக்கான ஏற்பாடுகள்லாம் அங்கே பண்ணணும்ன்ற அளவுக்கு பக்தியோடு இருந்தவர் கூறத்தாழ்வான். அதனால் கிருத்தவித்து செய் நன்றியோடு இருந்தார். ஆச்சாரியன் பண்ண உபகாரத்துக்கு எந்த எவ்வளோ உபகாரம் பண்ணாலும் அது பிரதி உபகாரம் ஆகாதுன்னு தெரிஞ்சாலும் கூட இங்கிருந்த நாள் போராதுன்னு அங்கேயும் போய் ஸ்ரீபாஷைகாரருக்கு நாம் தேவையான கைங்கரியங்கள் பண்ணணும் அப்படின்னு ஸ்ரீபாஷைகாரருக்கு முன்னாடியே திருநாட்டுக்கு ஏழினர். இங்கே திருநாட்டுக்கு ஏழிட்டார். அப்புறம் அவருடைய கைங்கரியங்களெல்லாம் பராசர பட்டரை கொண்டு ஸ்ரீபாஷைகாரர் தான் நடத்தி வச்சார். இங்கே குரு பரம்பரையில் சொல்கிறா இந்த இயல்ன்றது நம்ம நடத்துகிறோம் இல்லையா, பதிமூணாம் நாள் அதாவது 12ஆம் நாள் காரியங்கள் ஆன அப்புறம் ஆற்றுல சம்ஹிதா பாராயணங்கள் உபனிஷத் பாராயணங்கள்லாம் பண்ணுறதுன்ற வழக்கம் முன்னாடியும் இருந்தது. ஸ்ரீபாஷைகாரர் கூறத்தாழ்வானுடைய திருநாடு அலங்கரித்த சமயத்தில் தான் இந்த இயல்ன்றதானது ஏற்படுத்தினர். அதாவது திருவாய்மொழி அனுசந்தானம் பண்ண சொல்லி அந்த சமயம் வீதி கோஷ்டியார் ராமாவலசன் ஓட்டிருந்த அரிய அனுசந்தானம் பண்ணின் வந்து அந்த இயல் சம்பாவனான்னு பண்ணுறோம் இல்லையா, அந்த கிரமத்தையெல்லாம் ஸ்ரீபாஷைகாரர் தான் இருக்கச்சேவே ஏற்படுத்தி வச்ச கிரமம்னு சொல்கிறா. அதிலும் விசேஷமாக கூறத்தாழ்வானுக்கு தான் இது முதல் முதல்ல நடந்தது அப்படின்னு குரு பரம்பரா பிரபாவத்திலையும் இருக்கு. ஸ்ரீபாஷைகாரர் நமக்கு எல்லாமே தெரியும், நமக்கு ஏற்கனவே தெரியும் ஸ்ரீபாஷைகாரர் தான் இந்த இந்த பிரக்கிரியை ஏற்படுத்தி வச்சிருக்கேன்னு நமக்கு எல்லாம் தெரியும். ஆனால் குரு பரம்பரையில் இந்த அர்த்தம் இந்த விஷயம் விசேஷமாக இருக்கு. கூறத்தாழ்வானுடைய இயல் கோஷ்டியில் தான் இது முதல் முதல்ல, இந்த இயல் கோஷ்டின்றதே கூறத்தாழ்வானுக்கு தான் முதல் முதல்ல நடத்தி வச்சார். அதுக்கப்புறம் எல்லா திருமாளிகளிலும் இப்படியே நடத்த வேண்டியன ஸ்ரீபாஷைகாரருடைய நியமனம். அதை தான் நாம் இப்பயும் எல்லாராத்திலையும் அனுஷ்டிச்சுட்டு இருக்கோம். அதனால் கிருத்த வித்துன்றது ஆச்சு. அடுத்தது கடைசி அனகவருத்தி. அனகவருத்தினா குற்றமில்லாத விற்பின்னு அர்த்தம். அனகவருத்தி கூறத்தாழ்வான் மாதிரி ஒரு சுலபர் ஒரு ஆத்மகுர பணிபுரணர் பார்க்கறது ரொம்ப கஷ்டம். அமுதனார் சாய்க்கச்சே தன்னோட ஆச்சாரியன் பற்றி சொல்லணுமோ இல்லையோ, அமுதனார் நூற்றிருந்தாதி திருவாமியை நூற்றிருந்தாதிய ஏற்றினவர் அமுதனார் தான். அதுல மொழியை கடக்கும் பெரும்புகழான் வஞ்ச முக்குறும்பாம் குழியை கடக்கும் நம் கூறத்தாழ்வான் அப்படின்னர். வஞ்ச முக்குறும்பாம் குழியை கடக்கும் முக்குறும்புன்னு சொல்றது மூன்று மதங்கள் மதம்னா பெருமை, அபிஜன மதம், தன மதம், வித்யா மதம்னு சொல்றது. நான் எப்பேற்பட்ட குலத்துல பிறந்தவன் தெரியுமா அப்படின்ற அகங்காரம், அதுக்கு அபிஜன மதம்னு பேரு. அதுக்கப்புறம் தனமதம், எனக்கு எவ்வளோ தனம் இருக்கு தெரியுமா, நான் பரம தனிக்கனாக்கும், நீங்கள்லாம் இந்த தரித்திராளா இருந்துட்டு எங்கிட்டயே நீங்கள்லாம் வரக்கூடாது அப்படின்ற அந்த அகங்காரம் இருக்கு, அதுக்கு தனமதம். வித்யாமதம், என்னை விட வாஸ்தவன் யாரும் கிடையாது அப்படின்றதான் அந்த அகங்காரம். வஞ்ச முக்குறும்பாம் குழியை கடக்கும், இதுல இதோடைய சம்பந்தம் லவலேசமும் இல்லாம இருந்தவர் கூறத்தாழ்வான். வஞ்ச முக்குறும், இந்த மூன்று மதங்கள் அபிஜன மதம், தனமதம், வித்யாமதம், இது மூணுத்துக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாமல் ரொம்ப குற்றமே இல்லாமல் ஒருத்தர்கிடத்துல ஒரு விடத்திலும் அபச்சாரப்படாமல் தன்னுடைய விருத்தியை நடத்தின்னு வந்திருந்தார் கூறத்தாழ்வான். இதை விட இன்னும் ஒரு நல்ல சரித்திரம் சொல்லணும்னா, ஒரு சமயம் ஸ்ரீபாஷைகாரருடைய மடத்துல சதியாராதன் நடந்துட்டு இருந்தது. சதியாராதர் சமயத்தில் வாழை இலை வேண்டியிருந்தது. அதனால வாழை இலை வேணும்னா மடப்பள்ளியில் உடனே சரி கூறத்தாழ்வான் தான் அங்கே வந்து சுவாமி கொஞ்சம் வாழை இலையை போய் கிரகிச்சுன்னு வரோம், சதியாராதனுக்கு வாழை இலையை போய் கிரகிச்சுன்னு வரோம் அப்படின்னா உடனே சரி நான் போய் கிரகிச்சுன்னு வரேன்னு கிளம்பினார். போனால் ரொம்ப நாள் ஆச்சு, திரும்ப வரவே காணும். இந்த கதையும் குரு பரம்பரைகளில் இருக்கு. ஆனால் வரவே காணும், நான் பார்த்தா வாழை இலை வரலன்னு இருந்தா என்ன, அப்போ ஸ்ரீபாஷைகாரர் அந்த பக்கமாக இழைச்சு என்ன ஆச்சு அப்படின்னா, மாதிரி வாழை இலை கிரகிச்சின்னு வரணும்னு கூறத்தாழ்வான் அமைச்சிருக்கோம், அவர் போனார் ரொம்ப நாளா, ரொம்ப நாளையா வர காணோம், என்ன விஷயம்னு தெரியல அப்படின்னா, அப்ப பஷ்யபாஷைக்காக சாய்ச்சாராம், நீங்க போங்கோ, அங்க போனீங்கன்னா அவர் மரத்துக்கிட்ட அழுதுன்னு இருப்பார் பாருங்க, எப்படி பறிக்கிறதுன்னு தெரியாம அழுதுன்னு இருப்பார் பாருங்க அப்படின்னாராம். அதே மாதிரி இவர் சிஷ்யாலாம் போனா இங்க வாழை மரத்துக்கிட்ட உட்காந்து அழுதுன்னு இருந்தாராம். என்ன எதுக்கு அழறியர், என்ன சுவாமி என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த வாழை மரத்தை வாழை எப்படி வெட்டி இலையை எடுத்துன்னு வருது, அந்த வாழை மரத்துக்கு நோகாதோ அப்படின்னு சொல்லி அழுதுன்னு இருந்தாராம் குரத்தாழ்வான். அவ்வளவு அவ்வளவு அவ்வளவு ஆத்மகுற பணிபுரிந்தார். ஒரு ஒரு செடி கொடி கூட ஒரு துன்புறுத்தலை ஏற்படுத்தக்கூடாதுன்ற அளவுக்கு நல்ல நல்ல மனசை உடையவர். அதனால அனகவிருத்தி எந்த எந்த விதத்திலும் அவருடைய கைங்கரியங்கள்ல அவச்சாரங்களோ அகங்காரங்களோ எதுவும் இல்லாமல் அவருடைய விருத்தியை நடத்தின்னு வந்தார். இப்படியாக சுவாமி தேசியன் காண்பிச்ச வழியில சுவாமி தேசியன் சிஷ்ய குண பூர்த்திக்கு என்ன வேணும்னு சொன்ன அத்தனை குணங்களும் குரத்தாழ்வானுடைய சரித்திரத்திலேருந்து தெரியறது. இதெல்லாம் விட சரி, நல்ல சத்தான மனுஷர் போல இருக்கு, சாதாரணமா சாத்விகமா இருந்தா பெருசா வாசிக்கல போல இருக்கு, அதனால்தான் இவர் சாதுவா இருக்கார் அப்படின்னு நினைச்சுருவோம். அந்த மாதிரி குரத்தாழ்வான் கிடையவே கிடையாது. ஸ்ரீபாஷ்யக்காரருக்கு எவ்வளவு மேதா விலாசம் ஞானபூர்த்தி இருந்தா அவ்வளவு இருந்து அவ்வளவும் குரத்தாழ்வானிடத்துலயும் இருந்தது, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. இந்த குரத்தாழ்வான்றவர் ஸ்ரீபாஷ்யக்காரருக்கு நிகரானவர் தான், ஆனா ஸ்ரீபாஷ்யக்காரருக்கு சிஷ்யர்ன்றதுனால தான் எதையும் வெளிப்படுத்தாமல் அப்படியே இருந்து இந்த சாத்விகரா இருந்துட்டு இருந்தார். அவருடைய மேதாவிலாசத்துக்கு ஒரே ஒரு உதாரணம் போறோம். ஸ்ரீபாஷ்யக்காரர் ஆளவந்தாருடைய கட்டளையை முடிச்சு கொடுக்கணும்ன்றதுக்காக ஸ்ரீபாஷ்யத்தை பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் எழுதணும்னு பிரயத்னப்பட்டார். அதுல ஆளவந்தாருடைய ஆசை என்னன்னா போதாயன விருத்தின்னு இருக்கு. போதாயனன்றது போதாயன விருத்தின்றது ஸ்ரீ பிரம்மசூத்திரத்துக்கு பிராச்சீன பாஷ்யம். இது பிரம்மசூத்திரத்துக்கு நிறைய ரிஷிகள் வியாக்கியானம் பண்ணியிருக்கா, அதுல போதாயனன்றதான மகரிஷி விசிஷ்டாத்வைத்த பரமா, வியாசர் சொன்னதுக்கு விசிஷ்டாத்வைத்த மத பரமா வியாக்கியானம் பண்ணியிருந்தார். ஆனா அது பிரச்சாரத்தில் இல்லாமல் இருந்திருந்தது. அதனால ஆளவந்தாருக்கு என்னோட என்ன ஆசை அப்படின்னா அதை வாசிச்சுட்டு பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் எழுதணும்னு ஆசை. அதுதான் ஸ்ரீபாஷ்யகாரர் தலைக்கட்டணம்னு பிரயத்னப்பட்டார். ஸ்ரீபாஷ்யக்காரருக்கு அது காஷ்மீர தேசத்துல இருந்தது. அந்த போதாயன விருத்தின்றது அந்த பிரம்மசூத்திர பாஷ்யமானது காஷ்மீர தேசத்துல இருந்தது. அதனால இங்கேருந்து கூரத்தாழ்வான ஆய்ச்சண்டு போனார் காஷ்மீர தேசத்துக்கு. கூரத்தாழ்வான ஆய்ச்சண்டு அந்த சரஸ்வதி பாண்டாரம்னு சொல்றது அந்த இடத்து, சாரதா பீட்டம் சரஸ்வதி பீட்டம்னு சொல்லுவா, அந்த இடத்துல போய் அவ கிட்ட அந்த போதாயன விருத்தியை வாங்கிண்டு போதாயன விருத்தியை ரெண்டு பேருமா வாசிக்க ஆரம்பிச்சா. வாசிக்க ஆரம்பிச்சா அங்க இருந்தவாளுக்கு யாரோ சொல்லி கொடுத்துட்டா, இவ வந்துட்டு பாஷ்யத்தையே மாத்திருவா, இப்போ இப்ப பிரச்சாரத்தில் இருக்கிற சங்கர பாஷ்யத்துக்கு எதிரா இவ இன்னொரு பாஷ்யத்தை பண்ணிடுவா, அதனால நீ அவளுக்குலாம் இந்த போதாயன விருத்தியை கொடுக்காதீர் அப்படின்னு அந்த சரஸ்வதி பீட்டத்தை சேர்ந்தவா கிட்ட போய் கலகம் பண்ணிட்டா. அவ வந்த உடனே வந்து வாங்கிட்டு போயிட்டா, இந்த போதாயன விருத்தியை ஸ்ரீபாஷ்யக்காரருக்கு சேவிக்கணும்னு கொடுத்துருந்தவா ஸ்ரீபாஷ்யக்காரர்கிட்ட அதை வாங்கிட்டு போயிட்டா. அதான் ஸ்ரீபாஷ்யக்காரருக்கு ரொம்ப மனசு வருத்தம். ஏன்னா பாதி தான் சேவிச்சு முடிச்சிருந்தார், இன்னொரு ஒரு பாதி இருக்கு. அடிச்சே என்ன பண்றது என்னச்சே, அப்ப கூரத்தாழ்வான் சகச்சாரான், ஒன்னும் கவலை வேண்டாம், ஸ்ரீபாஷ்யக்காரர் ராத்திரி வேளையில கண் வளர்ந்துருக்குச்சே, அடியன் மிச்ச பாகத்தையும் பூர்த்தியா வாசிச்சு முடிச்சுட்டேன், அதனால ஒன்னும் கவலை இல்லை, இந்த போதாயன விருத்திக்கு அனுகுணமா நம்ம பாஷ்யம் எழுதலாம், ஒன்னும் குறைவில்லை அப்படின்னார். எப்படி ஒரு ஒரு புஸ்தகத்தை பல வாட்டி வாசிச்சாலே அதுல இருக்கிற அர்த்தங்கள் கிரகிக்கிறது கஷ்டம். அதுவும் போதாயன விருத்தின்றது ரொம்ப பெருசு, அதை இவ்வளவு சீக்கிரம் கிரகிச்சுண்டு அதுக்கப்புறம் ஸ்ரீபாஷ்யக்காரர் ஸ்ரீபாஷ்யம் எழுதிச்சு அதை பட்டோலப்படுத்தினவரே குரத்தாழ்வான்னு சொல்றான். ஸ்ரீபாஷ்யக்காரர் அர்த்தங்களை சொல்ல சொல்ல, பிரம்மசூத்திரத்துக்கு அர்த்தங்களை சொல்ல சொல்ல அது குரத்தாழ்வான் தான் முதல்ல பட்டோலப்படுத்தின்னு வந்தார் அப்படின்னு சொல்றா. எதுக்கு இந்த ஏற்பாடு எதுக்கு பாஷ்யக்காரர் பண்ணார்னா, அவர் சொல்ற அர்த்தங்கள்ல போதாயன விருத்திக்கு அனுகுணமாக தான் அவர் பாஷ்யம் பண்ணார் அப்படின்றத குரத்தாழ்வான் வெரிஃபை பண்ணிட்டே வரணும். எங்கேயாவது மாறி இருந்ததுன்னா ஸ்ரீபாஷ்யக்காரருக்கு எடுத்து சொல்லணும். அதுக்காக நான் இந்த மாதிரி பிரம்மசூத்திரத்துக்கு இந்த மாதிரி பாஷ்யம் சொல்றேன், தேவர் எழுதிண்டே வரும், எங்கேயாவது மாற்றம் இருந்ததுன்னா என்கிட்ட விஞ்ஞாபிக்கணும், அப்ப மாத்திக்கலாம், போதாயன விருத்திக்கு அனுகுணமா நான் சொல்றது இல்லைன்னா அப்ப மாத்திக்கணும் அப்படின்னார். அதே ரீதியில போதாயன விருத்திக்கு கொஞ்சம் கூட போதாயன விருத்தி போன வழியிலேயே போய் இப்ப நமக்கு ஸ்ரீபாஷ்யமானந்த் அந்த மகா கிரந்தம் கிடைச்சிருக்கு. இது இது இது ஒன்றே போகிறோம். சிவா குலத்தாழ்வானுடைய மேதாவிலாசத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒன்றே போகிறோம். பாஷ்யகாரருடைய தலையாய கடமை, அவருக்கு ஸ்ரீபாஷ்யகாரன்றது பேரே இதனால தான் வந்தது. அதை தவிர அவர் ஆள வந்தாருக்கு நாம் பண்ண வேண்டிய காரியம் கட்டாயமாக இது பண்ணணும்னு நினைச்சின்ற காரியத்தை தலைக்கட்டி கொடுக்கறதுல குலத்தாழ்வானுடைய பங்கு பெரும் பங்கு. அதனால் அவருடைய மேதாவிலாசம் அப்பேற்பட்டது. அதை தவிர குலத்தாழ்வான் பஞ்சஸ்தவம்ன்றதான அஞ்சு ஸ்தவங்களை சாய்ச்சிருக்கார். அஞ்சு ஸ்தவங்கள் பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணுறதுன்றது நம்மளுடைய ஆச்சாரிய கோஷ்டியில் ரொம்ப அவருக்கு முன்னாடின்றது ரொம்பலாம் கிடையாது. ஆழ்வார்கள்லாம் எழுதியிருந்தா, ஆழ்வார்கள் திவ்ய பிரபந்தங்களில் பாடினா, அதே மாதிரி புராணங்கள்ல அங்கங்கே ஸ்துதிகள்லாம் இருக்கு. குந்தி ஸ்துதி, பீஷ்ம ஸ்துதி, இந்த மாதிரி ஸ்துதி, இந்திர ஸ்துதி இதெல்லாம் இருக்கு. ஆனால் பெருமாளுடைய பகவத்குணங்களை அனுபவிச்சு அதில் வேதாந்தார்த்தங்களையும் சேர்த்து ஸ்தோத்திர ரூபமாக பண்ணுறதுன்றது பெருசாக கிடையாது. அது முதல்ல முதல் முதல்ல ஆரம்பித்தவர்னு பார்த்தா குலசேகர ஆழ்வார் தான். முகுந்த மாலைன்றதான ஸ்தோத்திரத்தை பண்ணார். அதுக்கப்புறம் ஆள வந்தார் சதுஸ்லோகி ஸ்தோத்திர ரத்னம்ன்றதான ரெண்டு ஸ்லோகங்கள், ரெண்டு ஸ்தோத்திரத்தை பண்ணான். இதெல்லாம் சின்ன சின்ன 30 ஸ்லோகங்கள், 50 ஸ்லோகங்கள் அந்த மாதிரி. ஆனால் நிறைய ஸ்தோத்திரங்கள், முதல் முதல்ல நிறைய ஸ்தோத்திரங்கள் பெருமாளை அனுபவிச்சு பலவாறாக அனுபவிச்சு நிறைய சங்கிகளை கொண்ட ஸ்லோகங்களை கொண்டதான ஸ்தோத்திரங்கள் பண்ணதுன்னு ஆரம்பிச்சது குலத்தாழ்வான் தான். பஞ்சஸ்தவம்னு பண்ணார் முதல்ல. ஸ்ரீஸ்தவம், ஸ்ரீரங்கநாச்சியாரை பற்றினதான ஸ்ரீஸ்தவம். அதுக்கு அடுத்தது ஸ்ரீவைகுண்டஸ்தவம். ஸ்ரீவைகுண்டஸ்தவம்ன்றது ஸ்ரீவைகுண்டத்துடைய பெருமையை பாஷிகார் சாய்ச்ச ரீதியிலே சாய்ச்சிருக்கார். ஸ்ரீவைகுண்டஸ்தவம் தெரியாதவன் ஸ்ரீவைஷ்ணவனே கிடையாது அப்படின்ற பழைய வார்த்தையை உண்டுன்னு சிவசங்கராச்சார சுவாமி அவருடைய புஸ்தகத்தில் எழுதியிருக்கார். அதுக்கப்புறம் மூணாவது அதிமானுஷஸ்தவம். அதிமானுஷஸ்தவம்ன்றது ராமகிருஷ்ணாதி அவதாரங்களில் பெருமாள் மனுஷனாக அவதரிச்சும் கூட மனுஷனால் பண்ண முடியாத காரியங்கள் நிறையா பண்ணியிருக்கா அப்படின்னு காமிச்சு கொடுக்குற ஸ்லோகம் தான் அதிமானுஷஸ்தவம். அதிமானுஷம் மனிதனுடைய சக்திக்கு அப்பாற்பட்டது அதிமானுஷம். அதே எம்பெருமான் அவருடைய அவதாரங்களில் எங்கெங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னு காமிச்சிருக்கார். அதுக்கப்புறம் சுந்தர பாகுஸ்தவம். சுந்தர பாகுஸ்தவம் திருமாலிருஞ்சோலை அழகர் மேலதானஸ்தவம். சுந்தர தோளுடையான் சுழையின் இதுங்களோன்னு சுந்தர தோளுடையான்றது திருநாமம் ஆண்டாள் தான் அழகருக்கு சமர்ப்பிச்சார். அந்த பெயரை கொண்டே சுந்தர பாகுஸ்தவம்ன்றதான ஸ்லோகத்தை பண்ணார். சுந்தர பாகுஸ்தவம் ஏன் திருமாலிருஞ்சோலை அழகரை பற்றி ஏன் அப்படின்னா, ரெண்டு விஷயம். அவர் ஸ்ரீரங்கத்திலிருந்து கிளம்பி திருமாலிருஞ்சோலைக்கு எழுந்தார். அங்கே திருமாலிருஞ்சோலையில் வாசம் பண்ணின்றது அதனால அழகர்கிட்ட ரொம்ப பக்தி. அதை தவிர குலத்தாழ்வார் அவதாரம் கூரமாக இருந்தாலும் அவருடைய முன்னோர்கள்லாம் திருமாலிருஞ்சோலையிலிருந்து வந்தவா அப்படின்னு குரு பரம்பரையில் தெரியறது அப்படின்னு ஸ்ரீவத் சங்காச்சார சுவாமி வேற ஒரு இடத்துல எழுதியிருக்கார். அதுக்கப்புறம் கடைசியில் வரதராஜஸ்தவம். வரதராஜஸ்தவம் குலத்தாழ்வானுக்கு திருஷ்டி இல்லாமல் இருந்தார் இல்லையோ, அந்த தரிசனம் தனக்கு திருப்பி கிடைக்க வேணும், தேவப்பெருமாளை கேட்டீங்கன்னா கொடுப்பார் அப்படின்னு பாஷ்யகார் நியமனத்தின் பேரில் தேவப்பெருமாள் பற்றினதான ஸ்தவம் வரதராஜஸ்தவம். கச்சிதனில் கண் கொடுக்கும் பெருமாள் வந்தார்னு இதை வச்சுதான் சுவாமி தேசிகன் சாதித்தார். இந்த மாதிரி பஞ்சஸ்தவங்கள்னால பெருமாள் அனுபவித்தார் குலத்தாழ்வான். இதை தவிர நிறைய நம்ம லௌகீகத்தில் இருக்கிற விஷயங்கள்லாம் கூட குலத்தாழ்வான் ஏற்படுத்தினதுன்னு சொல்கிறான். லக்ஷ்மி கல்யாணம் இருக்கு, லக்ஷ்மி கல்யாண வைபோகமே, இந்த பாட்டெல்லாம் நம்ம கல்யாண சமயங்களில் பாடுறோம் இல்லையா, அதெல்லாம் குலத்தாழ்வான் சாதிச்சதுன்னு சொல்றா. அதெல்லாம் விட முக்கியமா நம் குரு பரம்பரையில் இருக்கிறது கல்யாணங்களில் நாலா நாள் சீர்பாடல்னு பண்றோம் இல்லையா, பச்சை பூசறது. அப்போ நாச்சியார் திருமொழியில வாரணமாயிரத்தை நாமெல்லாம் அனுசந்தானம் பண்றோம். அந்த வாரணமாயிரம் அனுசந்தானத்தை குலத்தாழ்வான் தான் ஏற்படுத்தினார். கல்யாணங்களில் சாதாரணமாக நல்ல காரியங்கள், சுபமான காரியங்களில் திவ்ய பிரபந்தத்துக்கு ஒன்றும் சம்பந்தம்லாம் இருக்காது. வைதிகமான காரியங்கள் வேத மந்திரங்களை கொண்டு பண்ண வேண்டிய கர்மாக்கள்ன்றதுனால அதில் திவ்ய பிரபந்தங்களுடைய சம்பந்தம் இருக்காது. ஆச்சாரியன் திருநக்ஷத்திரம்னா வேற, அதுக்கு விசேஷித்து திவ்ய பிரபந்தம் உண்டு. ஆனால் வைதிக கர்மாக்களில் கூட அருளை செயலுடைய சம்பந்தம் இருக்கணும். அதுவும் விசேஷமாக விவாகம் நடக்கிறது அந்த சமயத்தில் ஆண்டாள் தனக்கு எப்படிலாம் விவாகம் நடக்கணும் அப்படின்னு கனா கண்டாலோ இல்லையோ, அந்த 10 பாசனமான வாரணமாயிரத்தை சீர்பாடலப்ப பாட வேண்டியது அப்படின்றத அந்த வழக்கத்தை ஏற்படுத்தினவர் குலத்தாழ்வான்னு தான் சொல்றார். இந்த மாதிரி கூற தாழ்வானுடைய சரித்திரம் எவ்வளவு எவ்வளவு நேரம் சொன்னாலும் அவ்வளவு நேரம் போயிட்டே இருக்கும். அதனால இந்த அளவுல முடிச்சுக்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. Thank you.